பாகவதாள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம தேசிகா டெய்லியில பாகவத பாஷணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாட்காஸ்ட் சீரீஸா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூ பண்றதுக்கு கேசவ் ஃபார் டுடே. நமஸ்காரம். நமஸ்காரம் அடியே. உங்களை பத்தி முதல்ல ஆரம்பிக்கலாம். உங்களோட பூர்வீகம், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், வில்லேஜ், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம். அடியே பிறந்ததெல்லாம் வந்து பெங்களூர். அடியே. ஆனால் அப்பா சென்னையில் மெட்ராஸில் இருந்தப்போ அங்கேருந்து ஆர்பிஐயில் இருந்தேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஹைதராபாத்துக்கு. ஸோ ஹைதராபாத் போனோம். ஸோ அங்கே தான் என்னுடைய ஸ்கூலு, மற்ற படிப்பு எல்லாம் அங்கே தான். அண்டு 10th வரைக்கும் அங்கே தான் படிச்சுது. அதனால் தெலுங்கு, ஹிந்தி, சம்ஸ்கிருதம் இந்த மாதிரி இந்த தமிழ் வந்து அங்கே படிக்கல. மெட்ராஸில் ஒரே ஒரு 4th கிளாஸ் எடுத்துவாங்க. தெலங்கானா எஜுகேஷன் போல இங்கே வந்தது. இங்கே வந்து படிச்சது. அதனால அப்பப்போ கொஞ்சம் தமிழ் அப்போ தான் பிக்கப் ஆச்சு. அப்புறம் பூர்வீகம்னு சொன்னால் கீழ்கவுள்ளை வீடு காஞ்சிபுரம் பக்கத்தில். அதுதான் எங்கள் ஊர். அந்த இப்போ அடிக்கடி போயின்ட்டு இருக்குமே தவிர இப்போ தான் அது மலையாயிடு. அதுக்கப்புறம் 78-79 அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இங்கே மெட்ராஸ் வந்தோம். அங்கேருந்து அப்போத்துலேருந்து தான் இங்கே இருக்கோம். ஏர்லி எஜுகேஷன் அண்ட் காலேஜ் லைஃப்லாம்? காலேஜ் லைஃப்பும் கிடையாது. இங்கே அங்கேருந்து 10th முடித்த உடனே இங்கே பியூசி படித்தேன் ஒரு நாள் அந்த குரான காலேஜில். அதுக்கப்புறம் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் எடுத்துட்டேன். இந்த கிராஜுவேஷன் பிகாம் எம்காம்லாம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணேன். ஏன்னா அது படிக்கிறதுனால இந்த ஆர்ட் சம்மந்தமாக லைப்ரரி எல்லாம் போய் அப்போ படிக்கிறேன். ஸோ ஆர்ட் ஜேர்னின்றது காலேஜ் ஸ்டேஜில் ஆரம்பிச்சிது? இல்லை, ஆர்ட் வந்து அக்ஷரம் தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆர்ட். ஓ, எப்படி? சின்னத்துலேருந்தே படம் போட்டுருப்பேன். ஓஹோ. அம்மா அப்பெல்லாம் வந்து தரையில் போடுறது, குழந்தைகள் பண்ணுறது இல்லை. ஓகே. சாக் பீஸ், சாக் பீஸு, பலப்பம், அந்த மாதிரி இந்த செவத்தில் வரும் எது கிடச்சதோ அது. ஓஹோ. இதுதான் ஆரம்பிச்சது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன வயசுல. ரொம்ப சின்ன வயசுல. ஓகே. இப்போ இதை ரியலைஸ் பண்ணது எப்போ? எனக்கு நம்மள்ட்ட இந்த ஒரு ஆர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ரியலைஸ் பண்ணது? ரியலைஸே பண்ணல. அதனால வந்து அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸ்கூல்ல வந்து ரிட்டின்னு எங்க மாஸ்டர் இருந்தார் ஹைதராபாத்ல. ஓகே. சென்ட்ரல் ஸ்கூல்ல படிச்சது. அங்கே அவர் வந்து அதை என்கரேஜ் பண்ணார். அந்த மாஸ்டர் எப்படின்னாக்கா ஒரு நாளும் போர்டை தொட்டதில்லை. இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லதில்லை. எப்போதும் இன்ஸ்பிரேஷன் தான். இந்த இந்த படம் இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதை பற்றி விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வேறு வேறு ஆப்ஷன்ஸ் எப்படி ஜனங்க போடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்வார். அடுத்த வாரத்துக்குள்ளே அது படம் போட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு முக்கியமான விஷயம் அதில் தெரிஞ்சின்றது வந்து ஆர்ட் எஜுகேஷன்ன்றது எல்லாருக்கும் பொதுவாக இல்லை. அது ஏன்னா ஆர்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ சில பேருக்கு சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர் சொல்லுவார், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தந்த ரூமுக்கு போயிடுங்க. நீங்கள் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம், இங்கே இருக்கோமோ அவன் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவன் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அதை கற்றுக்க வைக்க முடியாது அப்படின்ற. ஏன்னா ஆர்ட் எஜுகேஷன்ன்றதே தனி, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளுக்கு தான் அது ரசிக்கும். ஓகே. எல்லாரையும் கம்பல்சரியா போட, இப்ப ஸ்போர்ட்ஸ் கூட அதே மாதிரி எல்லாரையும் ஓடும் ஓடும் இதை பண்ண அது பண்ணா அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ இது இந்த ஆர்ட்டை ஃபார்மலா ஏதான ட்ரைனிங் இல்ல கிளாஸஸ் ஏதாவது போய் கத்துண்டா இல்ல அதை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு? இல்ல, இங்க வந்த அப்புறம், இங்க மெட்ராஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு சம்பாதிக்க வேணுங்கிற ஒரு சூழ்நில. எங்க அப்பாவுக்கு வேற இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிடுத்து, இங்க மெயின்டைன் பண்ற அப்படின்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படிங்கறது தான். நிறைய மேக்சின்ஸ்ல அந்த மாதிரி படம் போடுவோம் அப்படின்னு. அப்போ நிறைய இடத்துல போட்டதுல விகடன் வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ வந்து பரணிதரன் ஒருத்தருந்தார், ஸ்ரீதரன் அவர எடிட்டரா இருந்தார். அப்போ விகடன்ல லைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நீ என்ன வந்து பாரு அப்படின்னாரு. ஓகே, ஸோ அது அப்படிதான் ஆரம்பிச்சுது. அங்க போனேன், அவர் சொன்னார் இந்த மாதிரி நீ என்னென்ன போடுற, நீ படம் நேர லைஃப் லைஃப் ஸ்கெச்சிங் பண்ண அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் ஆரம்பிச்சுது. ஸோ லைஃப் ஸ்கெச்சிங்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி, மியூசிக் அகாடமி டிக்கெட் கொடுத்து நீ போய் ஸ்கெச் பண்ணு அப்படி. அப்படிதான் இங்க எல்லாரும் மாலையில இருந்து எல்லாரும் அப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லி, அப்புறம் தான் அந்த மியூசிக். அப்புறம் எனக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் இல்லையே அப்படின்ற மாதிரி பேசினேன். ஏன்னா பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. அவர் சொன்னார் இந்த உலகம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி, அதுல இருந்து கத்துக்கணும், நீ போ ஸ்கெச் பண்ண உனக்கு தன்னால வரும் அப்படி சொன்னதுனால அகாடமியில ஆச்சு. படம் போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு 15-16 வருஷம் அகாடமியில எவ்ரி இயர், அகாடமின்னு மாத்திரம் இல்ல அந்த சங்கீத சீசன்ல, அப்பதான் இந்த மியூசிக்குக்கும் பழக்கம். அதுல பார்த்தவா படம் போடுறது, அந்த ப்ரொபோர்ஷன்ஸ், அனாட்டமி. அப்ப அவளை மாத்திரம் போடணும்னு அர்த்தம் இல்ல, ஆடியன்ஸ் போடணும், கேன்டீன்ல போடணும் அப்படின்னு எல்லாமே எதுவா இருந்தாலும் படம் போட்டு கத்துக்கணும்ன்ற ஒரு அதுல இருந்துதான் கத்துக்கணும். இப்படி ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல ஃபேமிலி எப்படி ரன் பண்ணீங்கோ, இல்ல ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி கிடைச்சது? சோ அதை பத்தி ஃபேமிலியோட, இப்ப எங்க அம்மாவோ அப்பாவோ யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆனா அவளுக்கு இந்த படம் போடுறதே என்கரேஜ் பண்ணுவா. எப்படின்னா ஒரு சாக் பீஸ்னா சாக் பீஸ்ல வாங்கி கொடுக்கறது, அவ்வளவுதான். நம்மளால எவ்வளவு முடியுமோ, ஏன்னா இது வாங்கி ஆர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது. இவன் இதை பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. எங்க மாமா வந்து இருப்பா, எங்க கூட ரொம்ப நாள் இருந்தார். அவர் வந்து அவருக்கு அந்த டிராயிங் ஸ்கில்ஸ் உண்டு. அவர் சொல்லுவாரு இந்த பாரு, எங்க அம்மாவோட பிரதர், அவர் சொல்லுவாரு இந்த பாரு டைமென்ஷன் ஷேப்ப வந்து ட்ரெயின் போட்டா எல்லாரும் நேர போடுவான். இப்படி அவன் வந்து இந்த சர்க்குலரா போட ஆரம்பிச்சது. அது வந்து இந்த ட்ரெயின்ல பாக்குறச்சு நம்ம தூரக்கே இந்த இன்ஜின் தெரியும் இல்லையா, அந்த அந்த சீனு அந்த வியூ எல்லாம் போட்டிருந்தேன். அது அவர் கவனிச்சு சொன்னார். அந்த மாதிரி எங்க டிராயிங் மாஸ்டர் இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாரும் என்கரேஜ் தான் பண்ணான், ஒரு நாளும் இது போட பண்ணாத செவத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. சோ உங்களோட லைஃப்ல ஒருத்தர், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்சரா இருப்பா இல்லையா, அந்த மாதிரி உங்க லைஃப்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கு ஆர்ட்ல என்ன பார்த்தாக்க, எஸ் ராஜம் சார். ஓகே, அவர் இப்போ எங்க அப்பா எல்லாம் ராமாயணம் படிச்சிருந்தா, அப்போ அந்த புஸ்தகத்துல வந்து இந்த ராஜமுடைய படங்கள்லாம் இருந்தது. அப்போ எனக்கு சம்ஸ்கிருதமோ எதுவோ அந்த இதெல்லாம் தெரியாது. அந்த அந்த படம் வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. அந்த இதுல நிறைய அந்த கலர்ஸ் எல்லாம் பிளீசிங்கா இருக்கும், அது இந்தியன் ஆர்ட் அவர் பண்ணது. அதனால அது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. அவர் போட்ட அந்த ராம பட்டாபிஷேகம் படம் எல்லாம் நான் காப்பி பண்ணிருக்கேன். ஒரு 10-13 வயசு இருக்கிறச்சு அதெல்லாம் காப்பி பண்ணிருக்கேன் அதை. ஆனா அந்த கலர் அந்த மாதிரி வரல, அவர் போடுற மாதிரி வரல. அது என்ன டிஃபரன்ஸ் தெரியல, யாருக்கும் தெரியவும் இல்லை. இங்க வந்தப்புறம் வந்து இப்ப கிருஷ்ணகானசபால ஒரு வாட்டி ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமா அவரு ராஜம் சாரே வந்து என் பக்கத்துல உட்கார்றாரு. பி வி ஸ்ரீனிவாஸ் ரெண்டு பேரும் வந்து செம்மங்குடி கச்சேரி, அவர் அங்க வந்து பக்கத்துலயே உட்காந்து கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுட்டு அவர் ராஜம் சார் கிட்ட பேசி அவர்கிட்ட ஒரு ராமர் படம் வாங்க போட்டு கொடுத்தாரு. பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பாக்கணும் சார் நான் அப்படின்னா, வாங்க கவாலி கோயில் எதுக்குதான் என்னோட வந்து பாரு அப்படின்னா, அப்போதையும் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் போய் கேப்பேன். ஃபார்முலா எடுத்துக்கல ட்ரைனிங் எல்லாம். அவர் போன வெறுமை அவர் பேசிட்டு இருப்பார், நான் கேட்டுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். டிப்ஸ் மாதிரி. ஆமா, அவர் சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். ஓகே, ஆனா அவருக்கு முதல்ல அவருக்கு பிடிச்சது வந்து ஆர்ட். முதல்ல சாதாரணமா எது பார்த்தாலும் அது போடணும். இப்ப மேக்சின்ஸ் எடுத்துன்னு வருவா, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரும். அப்ப ஆபீஸ்ல இருந்து எடுத்துன்னு வரும், அப்ப வாங்கக்கூடிய இது நியூஸ் பேப்பர் கூட வாங்க முடியாத நிலைமை அப்ப ஹைதராபாத்ல. சோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து எதை பார்க்குறோமோ அதை போடுறோம். அந்த மாதிரி தான் இருந்து இப்போ பெருமாள் படங்கள்லாம் இருக்கும், எந்த படமா இருந்தாலும் அதை பார்த்து போடணும். பிள்ளையார் இருக்கும், ராமர் இருக்கும், கிருஷ்ணர் இருப்பார், எது பார்த்தாலும் அது போடணும்னு தோணும். இப்போ விகடன் கல்கி அந்த மாதிரி இல்லை, நிறைய பேர்தோட இதை பார்த்து பார்த்து பழகினது தான். ஸோ மேகசின் ஆர்ட்லேருந்து கிருஷ்ணா ஃபார் டுடே அந்த ட்ரான்சிஷன் எப்படி? அந்த அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பெரிய இப்போ இந்த விகடனில் இருந்தோம் இல்லையா, ஒரு நான் அதில் சேரலை, வெளியிலேருந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வெளியிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணறச்ச முதல்ல வந்து லைன்ஸ் சொல்லி கொடுப்பா, ஜோக்ஸு. அவ என்னன்னா கார்ட்டூனிஸ்ட் ஆக்கணும் அப்படின்ற எங்கள் மேலே அவ, ஏன்னா கார்ட்டூனிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது பாலிடிக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, படம் போடுறது தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவ பழக்கினான் அந்த மாதிரி கேரிகேச்சர் போடு, வாழை போடு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் போவோம், நேராக ஸ்கெச் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிறச்ச அவகிட்டலாம் இந்த கார்ட்டூனில் ஆனந்த விகடனில் ஒரு 4-5 வருஷம் ட்ரைனிங் இருந்தது. ஸ்ரீதர் சார் கிட்ட, அதுக்கப்புறம் மதன் சார் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கற்றுண்டு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எதேச்சியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஹிந்துவில் சேர்ற ஒரு இது கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் வந்து எடிட்டோரியல் கார்ட்டூனிஸ்டாக அது ஒரு 30 வருஷம் அது ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஆயிடுது. பட் இதெல்லாம் மீறி இந்த பேரலெல்லாம் வந்து இந்த தெய்வீக படங்கள் இதை போடுறது வந்து பேரலெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது, அது என்றைக்கும் நிற்கலை. இப்போ இது காட்டும்னா அது பாட்டுக்கு அது நடக்கும், இந்த பெயிண்டிங் மாத்திரம் பேரலெல்லாம் போயிட்டே இருக்கும், அது என்றைக்குமே அது இருந்தது. அதுக்கப்புறம் தான் 90s இந்த கார்ட்டூன் போட்டுன்னு இருக்கப்பவே விபின் சுவாமி கிருஷ்ணன்னு கூப்பிடுவார். அந்த இதில் அவரை தெரியும், ஏன்னா அப்பாவோட ஆச்சாரியன் வந்து புருஷசுவாமி. ஓகே, அதனால அங்கே வருவோம், அங்கே அப்பாவை கொண்டே விட்டுட்டு நான் வருவேன், அப்பா காலக்ஷேபத்துக்கு வந்துட்டுருப்பா, நான் கொண்டே விட்டேன். அப்போ புருஷசுவாமியோட இது வந்தது, அப்போதான் இந்த சம்பிரதாயத்து விஷயங்கள் அதெல்லாம் அங்கே ஏபிஎன் சுவாமி இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் இந்த ஸ்ரீரங்க சட்டஜித கிருபான்னுட்டு ஒரு மேகசின் அந்த மேகசீனுக்கு வந்து நான் படம் போட்டுட்டு இருந்தேன், அதுக்கு லோகோ அந்த இது அதெல்லாம் போட்டு கொடுத்தது. அவர் கதையை வந்து நாங்கள் அந்த கோதண்டராம சுவாமி கோயில் இருக்காங்க அதுல உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓஹோ, அங்க அவாத்து பக்கத்துலயே அந்த மாதிரி அங்க எங்க வர சொல்வார், அங்க பார்த்து அடுத்த இதுக்கு ஷெட்யூல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த கதை இருக்கு, இந்த கதை போடணும், அந்த மண்டபத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுவோம், அது அவாத்துக்கெல்லாம் போவோம், அந்த பரிச்சயம் எல்லாம் இருக்கு. அவாத்துலதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த சம்பிரதாய விஷயத்துல படம் போடுறதுன்றது, அந்த கதைக்கு படம் போடுறது அப்படிங்கிறச்ச கதையை படிக்கணும், அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது முதலேருந்தே இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா எங்க காலத்துல எல்லாம் இந்த சப்தாகம் அதெல்லாம் நடக்கிறது உண்டு. அது வந்து அந்த ஒரு பிளாக்ல வந்து நாங்க இருந்த பிளாக்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இது பெண்ட் இருக்கும். இந்த மார்கழி மாச பஜனை எல்லாம் உண்டு, ஏகாதசி பஜனை எல்லாம் உண்டு, சப்தாகம் இருக்கு, பிரவச்சனங்கள்லாம் உண்டு, நாராயண நவாகம் இது ராமாயண நவாகம் எல்லாம் அதெல்லாம் உண்டு. அது எந்த இடத்துல போறாலும் அந்தந்த இடத்துக்கு நம்ம போவோம், நம்ம அதுலயும் நடந்துருக்கோம். அந்த மாதிரி இது டிஸ்ட்ரிபியூஷன் யாரன்னா வருவா, அந்த திருவல்லிக்கேணி பெரியவான் ஒருத்தர் இருந்து அவர் வந்து வந்து இது பண்ணார். அதனால இந்த கிருஷ்ணருடைய சம்பந்தம் அப்பலேருந்தே உண்டு. ஓகே, ஒரு 14-15 வயசுலேருந்து ஏன்னா அவர் அந்த திருவல்லிக்கேணி பெரியவா ஆங்கரை பெரியவான் இப்போ சொல்லுவாங்க, ஆமா அவரோட கூட தான் இருந்தது. அவர் வந்து அந்த மூர்த்திக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம், பக்கத்துலயே இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம். கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கற்றுண்ட பாடம். அவள்லாம் வந்து முதல்ல எனக்கு வந்து அவர் தான், எனக்கு புக் மார்க் வேணும், இதை வச்சுக்க அடிக்கடி இந்த இது வேணும், எனக்கு ஒரு கிருஷ்ணர் படம் ஒன்று வேணும்னு கேட்டப்பற அப்படிதான் அவர் நிறைய கேட்பார் அந்த மாதிரி. அப்புறம் துளசிதாசர் வந்து ஆஞ்சநேயருக்கு பிரத்யட்சமா இது பண்ண அந்த மாதிரி ஆஞ்சநேயர் துளசிதாசுக்கு பிரத்யட்சமா அதெல்லாம் படம் போட்டு கொடுன்னு சொல்லுவார், அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிதான் இந்த சம்பிரதாயத்துல வந்து இது பண்ணது. அப்புறம் ஒரு 10 வருஷம் 90s 90s 2000 வரைக்கும் ஃபுல்லா ராமாயணம், அப்படி ராமாயணம் படம் போடணும் அப்படின்னுட்டு ரொம்ப நாள் போட்டுருந்தேன். அந்த மூலத்தை அப்போ கோரக்பூர் பிரஸ்ல இருந்து எடுத்து அதை ஹிந்தியில இருந்தது, அப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஹிந்தில இருந்து நானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதெல்லாம் படம் போட்டுருந்தேன். இதெல்லாம் வந்து இந்த படம் போட்டதெல்லாம் நான் எனக்கு பொரிசை சுவாமி நேர பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். எங்க அப்பா கிட்ட சொல்லி இது காமி அப்படின்னு அவர் வந்து காமிப்பார், அவர் ஒன்னும் சொல்லல அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. அது வால்மீகி பத்தி அந்த மாதிரி நடந்துதான். அப்புறம் என்னாச்சு, ராமாயணம் ஒரு ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொன்னார், என்ன திசை திருப்பி விட்டார் அப்படின்னா, நீ இதை போடாத, முதல்ல நரசிம்மப்பிரியால வந்து நீ ராமானு உடையோரத படங்கள் வச்சுட்டு ஆச்சாரிய வைபவத்துல இருக்கு, அதுல இருந்து நீ படம் போட்டு கொடு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு மாசமும் அவர்கிட்ட அந்த சித்திரக்கதையை போட்டு கொடுப்பேன். அதை நரசிம்மப்பிரியாலும் பப்ளிஷர் வச்சிருக்கேன், உடையோரும் சரி தேசிகனும் சரி, அதுல பப்ளிஷ் ஆச்சு. அவர் அதுல எனக்கு நிறைய அவர்கிட்ட கத்துந்த விஷயங்கள், சம்பிரதாய விஷயங்கள் நிறைய இருக்கு. பர்டிகுலரா திருமண் போட்டு என்ன நாலு வாட்டி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி, ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் இது இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கரெக்ட். ஆனா நாங்க அந்த இதுல வளரல, இந்த வைதிக சூழல்ல வளரல, அதனால அப்பல இருந்துதான் கத்துண்டது எல்லாமே, சம்பிரதாய விஷயங்கள், அந்த எப்படி உட்காருவா, அந்த இதெல்லாம் எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்துதான் தெரிஞ்சிருந்தது. புரிசை சுவாமியில சொல்லலாம், அவர் அந்த இந்த திசை திருப்பி விட்டது. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவரது சதாபிஷேகம் எல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வரைச்ச அவர் வந்து ஒன்னு சொன்னார், அவருக்கு தெரியும் இந்த ராமாயணம் பார்த்துட்டேன்னு ஒரு அதை பத்தி கமெண்ட் பண்ணல. அவர் வந்து சொன்ன வாக்கியம் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ கிருஷ்ணனை போடு அப்படின்ட்டார். இதுதான் மந்திரம், தாரக மந்திரம், உபதேசம், எது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர் புரசை சுவாமி சொல்லிதான் இந்த கிருஷ்ணன் பக்கமே நான் அது வரைக்கும் நான் ராமர் தான் போட்டுட்டோம். என்ன திருப்பி விட்டது வந்து கிருஷ்ணன், அந்த அவரு கிருஷ்ணமாச்சார் சுவாமி கிருஷ்ணன் அவரே சொன்னதுனால அவர் தான் என்னுடைய எனக்கு டைரக்ஷன், அந்த டைரக்ட் இப்படி போன்னு சொன்னது. ஸோ இப்போ இப்போ கரண்ட் அப்ஜெக்டிவ் கிருஷ்ணா ஃபார் டுடேல என்ன நடந்துட்டு இருக்கு? கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா ஃபார் டுடேன்னா எல்லாரும் தினம் போடுறதுனால இது கிருஷ்ணா ஃபார் டுடே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, கிருஷ்ணர் ஹவு ரெலவெண்ட் இந்த சமயத்துக்கு, அவர் எப்படி நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அது என்னைக்குமே பர்மனன்ட், அது அதை மாத்த முடியாது, இது பண்ண முடியாது, அத வந்து அது பழசுன்னு ஒதுக்க முடியாது. அது இட் இஸ் ஆல்வேஸ் ரெலவென்ட், கான்டெம்பரரி. அதனால கிருஷ்ணா ஃபார் டுடே இன்னைக்கு, அது எப்படி பழச சொன்னதெல்லாம் இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட அது நிக்கும். எப்படி ராமாயணத்துல சொல்றாளோ அந்த மாதிரி, அந்த அது என்னைக்குமே நிக்கும் அந்த தத்துவங்கள். கரெக்ட். அது நம்ம புரிஞ்சிக்காததுனால ஜனங்களுக்கு அது ஓல்டு. இப்ப ஏன்னா 5000 வருஷம் இந்த கிருஷ்ணரை பார்த்திருக்கா எல்லாரும், எல்லா கோவில் எல்லாம் கிருஷ்ணர் இல்லாத கோவில் கிடையாது. வாஸ்தவம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ராமரோ கிருஷ்ணரோ இல்லாத இடமே கிடையாது, லக்ஷ்மியோ. சோ வை, ஏன் அதை ஏன் பாக்குறது இல்லை? எல்லாம் ஒரு கோவிலுக்கு போனா எல்லாம் மூலவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாள். கோவிலை முழுக்க பார்த்தாதான் அதனுடைய ரசம் தெரியறது. கரெக்ட். அதுல நிறைய கதை சொல்லி வச்சிருக்கா ஒன்னொன்னுத்துலயும், ஏன் அந்த இடத்துல அந்த அந்த பில்லர்ல இந்த ஸ்கல்ப்சர் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான், அந்த ஸ்தலபுராணத்தை சேர்த்தியும் படிச்சாதான் அந்த கோவிலுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. அது என்னன்னா, கோவில்னா இவாள்லாம் ரிலிஜன் ஒதுக்கிடுறான். அந்த ரிலிஜன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போனாக்க அதுதான் இத ஜென்ரலா கிருஷ்ணர் எல்லாருக்குமே அத்தனை ஜீவன்களுக்கும் எல்லாருள்ளயும் நிரம்பி இருக்காரு. அதனால அது வந்து ஒரு காமன் ட்ரெய்ட், அது ஆனந்தேதி பிரம்மம் சொல்றோம். அவர் தான் ஆனந்த ஸ்வரூப. இப்ப வந்து வெஸ்ட்ல இது இருக்கு, லிபர்டின்ற லிபர்டி ஸ்டாச்சு வந்து அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்துருக்கான், டார்ச் வச்சு. சோ அதை நம்புறோம் நம்ம. இப்ப கிருஷ்ணர் ஆனந்த ஸ்வரூபி என்னைக்குமே நமக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னா அது இல்ல, அது தெரியறது. கரெக்ட். அது தெரியணும். அதனாலதான் இந்த கிருஷ்ணரை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை லோக்கலா கான்டெம்பரரியா கொண்டு வந்து புது டெக்னிக்ஸை கொண்டு வந்து, ஏன்னா புது ஜெனரேஷனை நம்ம அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவளுக்கு வந்து டெக்னிக்ஸ் முக்கியம். சரி ஓகே, நம்ம டெக்னிக்ஸ் அந்த டெக்னிக்ஸே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா என்னைக்குமே ட்ரெடிஷ்னலா போனாக்க இதை பார்த்தது நம்மளுக்கு புளிச்சு போறது. அது பண்ணாம அதை வந்து யூ கீப் ரெடியூவிங் இட், அதுதான் கிருஷ்ணா ஃபார் டுடே. அதனாலதான் அது இன்னைக்கு அவர் இப்போ இருக்கார். ஏன்னா எந்த இப்ப வந்து அது ஜியோகிராபிக்கல் இடம் நம்ம கொடுக்குறோம். இப்ப துவாரகையில இருந்தார், இந்த இடத்துல இருந்தார். ஏன் அவர் வாமன அவதாரம் எடுக்கிறச்ச மொத்த இதுதானே கால்படுறது. அப்ப அவர் எந்த ஜியோகிராபில இருந்தார்? அப்போ அவர் எத்தனையோ லோகங்கள்ல அத்தனையோ தாண்டிதானே போறாங்க. அதை வந்து நம்ம இமேஜின் பண்றது ரொம்ப கஷ்டம். அத வந்து அப்போ வந்து சொல்லி வச்சிருக்கா இந்த மாதிரி, அத வந்து வார்த்தைகளால சொல்லியிருக்கா. அதை வந்து நம்ம பிசிக்கலா பிக்சரைஸ் எப்படி பண்ண முடியும்? தேசிகன் சொல்ல, தேசிகன் இன்னொரு ஆச்சாரியன் எப்படின்னாக்கா, இந்த விஜுவலா சொல்றதுல அவர் மாதிரி இன்னொருத்தர் பார்க்க முடியாது. கரெக்ட். தேசிகன் வந்து நான் நிறைய தேசிகனோட இதுல ஐகிரிய சோத்திரத்துலயும் சரி, இந்த தேவலீச ஸ்துதி இதுல எல்லாம் அவர் வளர்றத ரெண்டே வாக்கியத்துல சொல்லியிருக்காரு. அது மாதிரி தேசிகன் வந்து இன்னொரு ரெவலியூஷன் அல்ல. ஏன்னா அவருடைய அது இன்னும் ஃபுல்லா அவரை புரிஞ்சுக்கலன்றாங்க. அவருடைய பிலாசபியோ ஐடியாஸையோ அவரை ரிலீஜியோ ஒரு குருவா உட்காந்து வச்சுட்டாலே தவிர அவருடைய மத்த பிரபாவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியல. வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து இப்போ வந்து அவர் விஷுவல் போயிட்ரி, அவர் போயிட்ரிலேயே விஷுவல்ஸ்ல எப்படி கையாண்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப பரம அந்த மாதிரி யாரும் விஷுவலா சொன்னதில்லை இது வரைக்கும். கரெக்ட். அந்த தேசிகன்ற நிறைய இப்ப தேவலீசஸ்தி ஆட்டம், அவரோட கோபால வம்சதி, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் படம் போட்டிருக்காங்க. கோபால வம்சதி, அதுக்கப்புறம் யாதவாபியுதம், ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் பண்ணிருக்கேன். அது ரொம்ப விஸ்தாரமா இன்னும் நிறைய இருக்கு. தேசிகன் ஒண்ணு போட்டுருந்தா ஒரு ஜென்மம் போறாரு. அவ்வளவு ஐடியாஸ் இருக்கு. அஸ்தவம் அத்தனை ஒரு ரூப் கல்பனை வந்து அதை விட யாரும் சொல்ல முடியுமா தெரியாது. ஸோ கிருஷ்ணா ஃபார் டுடேல ஒரு ஒரு நாளும் கிருஷ்ணரை நாங்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவேளா இல்லை எப்படி அது? இப்ப நித்தியம் பண்ணச்ச காலத்தால எழுந்துக்கிறோம், அட்லீஸ்ட் 3:30 அட்லீஸ்ட் 5 என்னைக்கான அதை மொழி போறச்ச எந்த அதை ஆரம்பிச்சுட வேண்டியது உடனே சைலன்ஸ்ல. இப்ப வந்து நம்ம ஒரு பிளாங்க் பேப்பரை பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. அப்போ பென்சில்ல கை வச்சா அது போகும், அது தன்னால அதை அடுத்த அந்த லைன் எப்ப மூவ் ஆகுமோ அது அடுத்த இதுல இருந்து என்ன பண்ணலாங்கிறது அப்பதான் தெரியும். அதனால அது அப்போ அமையறது தான் அது. நம்ம வந்து சில நாள்கள்ல விசேஷமான நாள் இருக்கும், அதனால அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா லட்சுமியோ அதான் இப்போ பிள்ளையாரோ அந்த மாதிரி வேற வேற இது எல்லாம் கூட நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. சில அந்த மாதிரி சில இப்போ தசரா வருது, நவராத்திரி டைம் வருதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது லக்ஷ்மி சரஸ்வதி மகிஷாசுரமர்த்தி இவ்வளவுதான் தெரியும், துர்கா. ஆனா அது வந்து என்னன்னா, இது சோசியல் மீடியால போறதுனால நிறைய பேர் வந்து அவ நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான், நம்மளுக்கு விஷயம் தெரியாது. அந்த மங்களா தசமக வித்தியாலாம் நாங்க படிச்சது கிடையாது. ஆனா அவன் சொல்லுவா, இப்ப பெங்காலிக்காரெல்லாம் இருப்பா அங்கேருந்து சொல்லுவா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால அதையும் தெரிஞ்சுக்கிறது பிள்ளையாருடைய தத்துவம் என்ன அப்படின்னு மெனி பீப்புள் நிறைய பேர் சொல்லுவா. இது இந்த சோசியல் மீடியால தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயம் இருக்கு, தெரியாத நிறைய இருக்குன்றது தான் உண்மை. அதனால அதுல இருந்து கத்துக்கிறோம். அதனால அன்னன்னைக்கு போடுறது வந்து இப்போ திருப்பாவை எடுத்துக்கணும். திருப்பாவை வந்து இப்போ ஒரு 8 வருஷமா 9 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 8-9 வருஷத்துல வந்து அது திருப்பாவை எங்கேருந்து எங்க வளர்ந்துட்டுனா நம்மளுக்கு தெரியாதது. அப்போ முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி 7 வருஷம் பிரவச்சனங்கள்லாம் கேட்டு நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ இலக்கணம் எல்லாம் வந்து அவ்வளோ தெரியாது. அதனால பிரவச்சனங்கள் கேட்டுதான் நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் படம் போடுது. அப்புறம் பின்னாடி ரிசர்ச் பண்றப்போ எல்லாரும் இது இங்கேருந்து தூங்கி இன்னொருத்தர் எழுப்புறா அப்படின்னு தான் போட்டிருக்காளே தவிர அதனுடைய விஷயம் என்ன, தாத்பரியம், அந்த தாத்பரியம் என்ன, அந்த சுவாபதேசம் அது இது நிறைய இருக்கு. அதுல யார் யார் இந்த கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்கா, வியாக்கியானங்கள், அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா போய் டீப்பா படிச்சு. சில பேர் இப்ப எனக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் கிடையாது, அந்த இவாளுடைய வியாக்கியானம் ஒண்ணுதான் தெரியாது. அப்ப வந்து ஜனங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கா எனக்கு, அதுலயே PDF அனுப்புவா, இது பண்ணுவா, இதை படிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கத்துக்கிற விஷயம் இது லேர்னிங் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த திருப்பாவையில வந்து இன்னும் இது என்னன்னா முதல் நாள் ராத்திரியே ஒரு 12-1 மணி ஆகும். இந்த கமெண்ட்ரி எல்லாம் பிடிச்சிட்டு ஒன்னும் பிளாங்கா இருக்கும், காத்தால எழுந்து மறுபடியும் ஆரம்பிச்சா அது தன்னால வந்துடும். அந்த மாதிரி திருப்பாவை வந்து தூக்கம் ரொம்ப குறைச்சல், 12 மணி மறுபடியும் 2.5 மணில இருந்து ஆரம்பிச்சோம்னா அது 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அது திருப்பாவை மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப அது இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி. ஏன்னா அது ஒரு டைனமிக் ஆண்டாள் வந்து ரொம்ப டைனமிக், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப டீப். அது அவ எழுதிருக்கிற மாதிரி இல்ல அவ சொல்லுறது, கரெக்ட். அது ரொம்ப டீப், அது அப்பதான் புரிஞ்சது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்மதான் கத்துட்டு இருக்குமே தவிர நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணுங்கிறது. சோ இப்போ ஏகரேகா சீரீஸ் பத்தி, ஏக்கர அது விளையாட்டா ஆரம்பிச்சது. ஆமா, இந்த இந்த ஃபார்ம் இப்ப வந்து கிருஷ்ணர் குழல் ஓதின்னு இருக்காருன்னா அதை எப்படி ஒரு லைன்ல கொண்டு வர முடியும்? முதல்ல வந்து வேற எங்கேயோ ஆரம்பிக்க எங்கேயோ முடியும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே லைனா, தட் இஸ் நான் எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வேற கொஞ்சம் ப்ராக்டிஸ். அது வந்து என்ன, ஒரு 10-20 பட்டா அதுல போட்டா அதுல 2-3 தான் தேரும். அதனால இட் இஸ் ப்ராக்டிஸ், அது ப்ராக்டிஸ்ல தான் வருது. அதுக்கப்புறம் ஏக்கரேக்கா எல்லா நரசிம்மர் கூட பண்ணிருக்க, கீதா எல்லாமே ஏக்கரேக்கால பண்ணிருக்கு. பட் அது ஒரு வளைய கிமிக் சொல்லுங்க. ஸோ ஏக்கரேக்கா சீரீஸ் மாதிரி வேற ஏதாவது சீரீஸ் பண்ணணும்னு இன் ஃபியூச்சர்ல? இல்லை, அது வந்து டெக்னிக்ஸ் தானே தவிர அதுல சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஆனால் பாவம் திருப்பாவை, திருப்பாவையோ ராமாயணமோ பாகவதம், பாகவதம் தான் அவசி. ஸோ இத்தனை பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் எழுவலியோ, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான பெயிண்டிங்? அப்படி இல்லை, அது பிடிச்சது நிறைய இருக்கு. சில நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது, இல்லை க்ளோஸ் டு த ஹார்ட்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. பாகவதம் இருக்கு, கஸ்தூரி திலகம்னு ஒண்ணு இருக்கு, பீஷ்ம ஸ்துதி இது பிடிக்கும், ஸ்ரீனிவாசர் பிடிக்கும். மிக யூஸ்வலா சனிக்கிழமையான ஸ்ரீனிவாசர் போடுறது உண்டு. கோவிந்த பட்டாபிஷேகம் பிடிக்கும். இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த முக்கியமான பெயிண்டிங்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதுல ஏதான ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்ல? சிலது வந்து இப்போ பீஷ்ம ஸ்துதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது அதுவும் நம்ம 42 பட்டாபிஷேகர் நித்தியமா அதை ஆகுல மனத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால அது அதனால அது பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே வருது அது பீஷ்ம ஸ்துதி. அதுல வந்து அவரை பீஷ்மருடைய பவர், அதே மாதிரி கிருஷ்ணர் அவர் எப்படி அனுகிரகம் பண்றா அப்படிங்கறது வந்து அந்த ரெண்டு ஸ்லோகம் இருக்கு அதுல. ரொம்ப ரொம்ப அவருக்கு விஸ்வரூப தர்சனம் காமிச்சுட்டு அந்த கோபத்தோட அந்த சக்கரத்தை எடுத்து ரத சக்கரத்தை எடுத்துன்னு வந்து இது பண்றது வந்து அவனை அனுகிரகம் பண்றதுக்கோசரம் அப்படி பக்தனை அப்படின்னு. அது அது வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது ரெண்டும், அந்த ரெண்டு அதுல அதுவும் ஒரு பெயிண்டிங் இருக்கு பீஷ்ம ஸ்துதி. அதே மாதிரி கஸ்தூரி திலகம்ல வந்து எப்படி கோபிகளை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்கான் கோபால சூடாமணின்னு, அந்த கஸ்தூரி திலகம் லாட்ட பலக்கு அந்த தியான ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து இப்போ ஒருத்தர் கேட்கலாம், நீ யசோதாக்கும் ஒரே கத்தி, பூத்தனாவுக்கும் ஒரே கத்தி, அப்ப நாங்க என்ன சும்மா தானே அவங்களுக்கு பக்தி பண்றோமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேக்குற மாதிரி ஒரு வார்த்தாலாப்பதுல. அப்போ அவர் சொல்றார், உன்னுடைய பக்திக்கு நான் ஒன்னும் ஈடு கொடுக்க முடியாது, நான் உன்னை என்னைக்குமே ரெடி இருப்பங்க அப்படின்னு ஒரு கடன் மாதிரி வச்சுக்கிறேன் நான், அதனால உங்களை எல்லாம் தலைமையில வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில அந்த ராசலையில அந்த கோபிகள்லாம் சுத்தி இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அதனால அந்த கஸ்தூரி திலகம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த யதா கோபிகா நாம் வந்து நாரத பக்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் அது. ஏன்னா அவதான் டாப்ல இருக்கா பக்தியே அப்படி. அது அப்படிதான் நிறைய ஆர்ட் இப்போ இன்டர்நெட்ஸ்ல சோசியல் மீடியாலெல்லாம் இருக்கு. அத கிருஷ்ணா ஃபார் டுடே ஸ்பெஷலா நிறைய உபன்யாசக்கள் அதாவது கேட்காம யூஸ் பண்ணிப்பாளா இருக்கும். ஸோ அதை காப்பிரைட் ஃபேர் யூசேஜ்ன்றதை எப்படி பண்ணிக்கலாம்ன்றது. அது கிருஷ்ணா ஃபார் டுடே வந்து இப்போ தான் 2015 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை படம் ஏன்னா 2002 நான் படம் போட்டுருக்கேன். இது 2015 தான் என் தம்பி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இவன் ஊர்லேருந்து படிச்சுட்டெல்லாம் நான் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் அப்போ தான் இது வெளியில் ஃபார்மலா வெளியில் வந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் டெய்லி போஸ்டிங் தான் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுனாக்க அப்பெல்லாம் கேட்காம எடுத்துப்பா அது ஒன்றும் ஏன்னா அவளுக்கு யூஸ் ஆகுது அவ எடுத்துக்கிறா அப்படின்னு தான் இருந்தது. அதுலேருந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணணும் அப்படி அதுக்கு ஒரு சிஸ்டமும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சில பேர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது வந்து இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பிரிண்ட்டு இந்த டெக்னாலஜி வளர வளர என்ன ஆச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சின்ன லோரஸ் இருந்தா கூட அதை ஹைரஸா மாத்திக்கலாம். இப்போ காப்பிரைட் மார்க் பண்ணிருந்தா கூட அதை எடுத்துடலாம். எல்லாமே அவ பண்ணலாம். இதுக்கு வந்து நான் மறுபடியும் எஸ்ராஜன் சார் கிட்டதான் போவேன். அவர்கிட்ட போறச்ச அவருக்கு நிறைய அந்த மாதிரி பண்ணுவோம், யாரும் கேட்க கூட மாட்டான். அவர் என்ன சொல்ல, அது சாதாரணப்பா சகஜம், அதை ஒன்றும் பண்ணாத நீ அது தேடி அதை போய் சண்டை எல்லாம் போட முடியாது, லாயர்கிட்ட போக முடியாது, காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் பண்ண முடியாது. நீ உன் பாட்டுக்கு வேலையை பண்ணிட்டுரு, நீ அவன் சண்டை போடுற டைமுக்கு இன்னும் 4 பெயிண்டிங் போட்டுனே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூட இதில் வந்து இப்போ தெரிஞ்சுதுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு யாரும் நான் அனுப்புவான், இந்த பிளஸ் பாயிண்ட் இஸ் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இதோ இதை நீ போட்டதே இந்த சைட்டில் இருக்குது உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவான். ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ அனுப்புவா பண்ணி நீங்கள் ஸோ தேங்க்யூ நான் அவர்கிட்ட சொல்லி மறுபடியும் அந்த பிளாக்ல போய் அதை சர்ச் பண்ணாக்க அவ பண்ணியிருப்பா. அவ வந்து என் தம்பி தான் இதெல்லாம் பண்ணுவோம், அங்கே போய் அவகிட்ட பேசணும், அவ நம்பர் கிடச்சி இதெல்லாம் பண்ணி பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் இந்த யூஸ் பண்ணிட்டுருங்களே. ஓ அப்படியா, யாரோ எனக்கு கொடுத்தது, நாங்கள் பிரிண்ட் பண்ணி வித்துன்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து யார் கொடுத்தான்னு தெரியாது, அது யார் ஒர்க்குன்னு தெரியாது. அவன் வந்து இஃப் யூ வாண்ட் மீ டு டேக் இட் ஆன் நான் எடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எடுத்திருக்கா. இன்ஃபேக்ட் அமேசான்ல கூட அந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் வந்து பேர் எடுத்துருவா, அத மாதிரி வேற கலர் பண்ணிட்டு வித்துன்னு இருந்தா அது இருக்குதான் இருப்போம். அது யாரனா சொன்னாக்க நம்மளுக்கு தெரியும் கரெக்ட். நம்ம தேடி அது போறது இல்ல, அந்த இருக்கு காப்பிரைட் காப்பிரைட் சோன்ஸ் அப்படின்னு போட்டா நம்ம ஊர் ஜனங்கிட்ட ஒண்ணு, இது பெருமாள் படம்னா அது எங்களுக்கு சொந்தம், அதனால அவ எடுத்துக்கிறான். அது ஒன்றும் சொல்ல முடியாது, அவ நல்லதுக்கு தானே போறது. நம்ம நம்மளுதுன்னு சொன்னா அது ஒன்லி திங் இஸ் நம்ம காசு வேணும் அப்படின்ற இதுதான் இருக்கும். பட் ஜென்ரலா எப்படின்னாக்க அவளும் இப்போ அந்த ரெக்கக்னிஷன் வந்திருக்கு. இப்ப எல்லாரும் காப்பிரைட் பண்ணணும், அதை இது பண்ண சண்டை போடுறதுக்கு சொல்லல, அட்லீஸ்ட் கேட்டு பண்ணுங்க, நாங்க எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஒன்னும் யாருக்கிட்டயானும் ரொம்ப புஸ்தகம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னாக்க வி சார்ஜ், பட் அதர்வைஸ் இத கமர்ஷியல் விஷயம்லாம் தம்பி பாத்துக்கிறாங்க. நான் அதை வெளியில வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு ஆர்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பெரியாழ்வார் திருமொழியில இருந்தோ இல்ல சுவாமி தேசிகனோட ஸ்தோத்திர பாடத்திலேருந்தோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸை வச்சிருந்து அவளே ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா, இந்த பாசுரமே நம்மளுக்கு இந்த ஒரு ஆர்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி? அது எப்படின்னாக்க ஒரு ஒரு புஸ்தகம் படிக்கிறோம், அதுல வந்து ஒரு 10 ஸ்லோகம் படிக்கிறச்ச ஒரு ஸ்லோகம் நிக்கிறது. அப்போ எது நிக்கிறதோ அது நான் அது நல்ல விஷயம் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு தோணும். அந்த நல்ல விஷயத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணும். அதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. இப்ப வந்து அந்த அதுவும் அந்த கோபால வம்சத்தில எல்லாம் நிறைய ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகம் ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு அத்தனை விதமான வியாக்கியானங்கள் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒரு படம் போட்டுனா இதுதான் ஃபைனல் அப்படின்றது கிடையாது. இப்ப திருப்பாவை இருக்கு, நான் ஒவ்வொரு வருஷமும் போடுறச்ச ஒவ்வொரு திருப்பாவையும் வேற வேற விதமா மாறிட்டு, அதனால திருப்பாவை இப்படிதான் 30 ஸ்லோகம் எண்ட் ஆச்சா இதோட ஃபைனலா அப்படின்னா அது இல்ல. ஆக்சுவலா நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குமே தவிர அது திருப்பாவே அப்படியேதான் இருக்கு. நம்மளுக்கு கிட்டதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அது நம்மளுக்கு கத்து கொடுக்கறது. அது என்ன சம்பிரதாயம்னா என்ன, எதுக்கு இப்படி பண்றோம், நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறது அது ஆண்டாள் கிட்டதான் திருவாட்டு. ஸோ அண்ட் மோரோவர் இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சம்பிரதாயத்தை விஷுவல் மீடியம் அல்ல ஆர்ட் மூலமா கொண்டு எப்படி கொண்டு போகுது? அந்த அது ஒரு என்ன சொல்றது டைலமா. அது எப்படின்னாக்கா முக்கியமா சம்பிரதாயத்தை வந்து அது ஒரு ரிலிஜியன், அது அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் இருக்கு இப்போ அந்த ரிலிஜியன் அப்படிங்கிறது. அந்த ரிலிஜியன் வந்து எனக்கு இந்த ஐடியாஸ் பிடிக்கும், ஆனா ரிலிஜியன் பிடிக்காது. திஸ் இஸ் த டைகாட்டமி. ஸோ இது எப்படி நம்ம ஒன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலயும் பூனல் போடணும், திருமண் போகணும், பன்னெண்டு இப்படி இவர் இத்தனோண்டு படத்துல இப்ப வந்து இது மாறல லக்ஷ்மி இருக்கான்னு சொல்ற ஸ்ரீவத்சத்துல, அந்த லக்ஷ்மிக்கு அத்தனை ப்ரையாரிட்டிஸ் அந்த அவளுடைய சொரூபத்தை நம்ம அங்க கொண்டு வர முடியாது. ஒரு ரஃபா இது லக்ஷ்மின்ற மாதிரி தான் காமிக்கலாம். இப்போ அந்த சம்பிரதாயத்துல எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னா நம்மளால முடியாது. அதனால அது சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா தத்துவத்துல ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த என்ன லாஞ்சனம் அப்படின்னு அந்த லாஞ்சனம் விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நான் தெரிஞ்சு பண்றேன் அது அப்படிங்கறதும் கரெக்ட். ஏன்னா நம்ம பிகாஸ் தே நம்ம அந்த முதல்ல ஐடியாக்குள்ள வரட்டும், அப்புறம் சம்பிரதாயம் தன்னால வந்துடும். ஓகே, இப்ப சம்பிரதாயத்துல இருந்து அவளோட ஐடியாவுக்கு போகணுன்றது ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐடியாவை பிடிச்சிட்டு அவளை கேப்சர் பண்ணிட்டாக்க சம்பிரதாயம் தன்னால வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு டிசிப்ளின், அது வந்து ஐடியா. அதனால ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணோம்னா அது அது என்ன ஆறுதுனாக்க ஒரு ரிலீஜியஸ் மந்த்லிக்கு இப்ப நரசிம்மப்ரியாவோ ஒரு ரிலீஜியஸ் மந்த்லியோ பிகாஸ் எல்லாருமே அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அவளுக்கு பிடிக்கும். அது நம்ம வந்து ஒரு யூனிவர்சலா வென் இட் கோஸ் ஆல் ஓவர் தி குளோப் யூ ஹாவ் டு காம்ப்ரமைஸ். இப்ப வந்து நான் பிகாசோ கிருஷ்ணான்னு ஒன்னு போட்டிருக்கேன். பிகாசோ பெயிண்டிங்கை வச்சுட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையை வந்து அர்ஜுனன் சொல்றது பிகாசோ ஸ்டைல போட்டிருக்கேன். அப்போ வந்து இந்த லாஞ்சனம் எல்லாம் தாங்காது. ஐ கேன் ஜஸ்ட் கிவ் தி ஐடியா. இப்போ வந்து ஆனந்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்கு, எல்லாருக்கும் வேணும். அப்போ இப்ப வந்து யுகோஸ்லாவியாலயோ போலண்ட்லயோ சைனாலயோ ஒரு ஆள் இருக்கா, அவனுக்கு ஆனந்தம் தேவையில்லையா அப்படின்னு அவங்ககிட்ட ஆனந்தம் தேவை இருக்கு. அப்போ யூ கோ டு சைனா, அவங்க ஸ்டைல்ல வந்து அது பண்றோம். ஏன்னா ஆனந்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இட் இஸ் நாட் இன் ஒரு இப்ப கஜேந்திர மோக்ஷம் சொல்றோம், கஜேந்திரனுக்கு வந்து இந்த லாஞ்சனம் எல்லாம் கிடையாது. அந்த பூ பண்ணி அந்த பக்தி தான், நம்ம அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது அது வந்து சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்ம அப்படிதான், ஏன்னா வென் யூ ஆர் கோயிங் குளோபல் பெரிய ஒரு பெரிய இது பண்ணிருச்ச, நம்ம இந்த சின்ன இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். லார்ஜர் அந்த மாதிரி இது உலகம் ஃபுல்லா போறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இத்தனை நாள்ல ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸ் இல்ல, இந்த படம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து ஹியூமிலிட்டி. அந்த இதுல சந்தியாவன்ல சொன்ன மாதிரி சுயமேவ காரயதி சுயமேவ காரிதவான், அவரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பண்றோம்னு ஒரு நாளும் நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சுக்கணும். அதனால இதுக்கு வந்து கமர்ஷியலா போகணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. அதுவா வந்ததுன்னா ஆனா பகவான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடும். அதனால அதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். ஸோ பட்டிங் ஆர்டிஸ்ட்ஸ்க்குலாம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ்னா என்ன மாதிரி அட்வைஸ்னா, இப்ப நிறைய பேர் சம்பிரதாயத்திலே படம் போட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய குரூப் எல்லாம் இருக்கு, அதுக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. மூர்த்திகள் நிறைய போட்டு இருக்கா, உற்சவமூர்த்தி ரங்கநாதர் அது நிறைய பேர் போட்டு இருக்கா. அதுல என்னன்னா எல்லாருக்கும் அந்த அதுக்கு கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனிங் பீரியட் இல்லாம எடுத்த உடனே இங்க போனோம் அப்படின்னு சொல்றா, அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், மெனக்கெடணும். இப்ப வந்து ஸ்டடி பண்ணணும், எல்லாத்தையும் படம் போட தெரியணும், பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும், அனாட்டமி தெரியணும், ஐடியலிசம் தெரியணும். இப்போ வந்து ரெண்டு இந்த ஆர்ட்ங்கிறது ரெண்டு விதமா தான் இருக்கு உலகத்துல. இன்னொன்னு வெஸ்ட்ல வந்து எல்லாம் அனாட்டமி ஸ்டடி பண்ணி பார்த்து போட்டு அது அப்படிதான் பண்ணணும், அவளுக்கு ரியலிசம் தான். அவளுக்கு நம்மளுக்கு ரியலிசம் கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே ஐடியலிசம் தான். இங்கே நான் அந்த அங்கோர் வாட்டை அந்த கம்போடியா வரைக்கும் ஐடியலிசம் தான். அது நம்ம இது அது உத்கலா, இங்க ஒடிசால இருந்து போயிருக்கிறது உத்கலா. அதனால எல்லா ஆர்ட்டுமே எல்லாமே இந்தியன் ஆர்ட். நீங்க சைனா எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் வியட்நாம், எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்கல்ச்சர் தான். ஐடியலிசம் நம்மளுக்கு வந்து கணக்கு இப்படி இருந்தான்னா அந்த ராஜாக்கு இத்தனை கணக்கு, இத்தனை தாளம் கணக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வகுத்து வச்சிருக்கா, அது பிரகாரம் தான் பண்ணுவான். அதுல வந்து இமேஜினேஷன் கொண்டு வர்றதுதான் அவளுடைய டேலண்ட். பட் அதுவும் பண்ணிருக்கான், ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். இந்த இங்க இருக்கிற ஆர்ட் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அங்க சொல்லுவா பாரிஸ்ல இங்க ரெனேசான்ஸ் அது இதுன்னு சொல்லுவா. அவள் நிறைய பேர் எழுதியிருக்கான், இங்க வந்து எழுதுறது குறைச்சல. ஃபாரினர்ஸ் தான் இந்தியன் ஆர்ட் பத்தி எழுதியிருக்கான். இந்தியன் ரொம்ப சிவராம் மூர்த்தின்னு ஒருத்திருந்தார், அவர் ஒருத்தான் எழுதியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்தியன் ஆர்ட் பத்தி எழுதல. எழுதினா அது வாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடையாது. அது 4000 ரூபாய் இருக்கும், நம்மளால வாங்க முடியாது. லைப்ரரியில தான் போய் படிக்கணும் நம்மளுக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் அங்கங்க போய் படிச்சாக்க அவளுடைய ஆர்ட் தான் நம்மளுக்கு படிக்க வருது. ஸோ அதையும் படிச்சு அதையும் கத்துக்கிறான். அதனால மைக்கேலாஞ்சலோவும் சரி, அவனும் ஒரு குரு தான், அவங்ககிட்ட கத்துக்கணும். எல்லாருக்கிட்டையும் கத்துக்க வேண்டியதுதான். ஆனா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது அதுதான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ்க்கு அவைலபிளா? அப்படி அவைலபிளா இருந்தா அது எங்க எப்படி வாங்கணும்ன்றது? அது ஆன்லைன்ல இருக்கு, எல்லாமே கொடுக்கறது இல்ல. சிலது வந்து இப்ப வந்து பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு, நிறைய பேருக்கு அதை பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல பிரிண்டர் கிடைச்சிருக்காரு, நல்ல சைஸ்ல இவனும் படம் பையன் படம் எடுக்கிறான். அவன் எடுத்து அதை அந்த மேட்சிங் எல்லாம் பண்ணிடு, கலர் மேட்சிங் எல்லாம் கேலிபிரேட் பண்ணி அந்த பிரிண்டரோட கேலிபிரேட் பண்ணி அதை முக்கவசி இட் மேட்சஸ் தி ஒரிஜினல் அந்த மாதிரி பண்றோம். ரொம்ப என்னாக்க சிலது வந்து ரொம்ப பெருசா பண்ண முடியாது, அதனால A4 A3 அந்த சைஸ்ல நிறைய பிரிண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கா. பட் ஒரிஜினல் சிலதெல்லாம் நம்ம நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம போட்டது அது நான் இன்னொரு தடவை பண்ண முடியுமான்னா தெரியாது, வராது. கரெக்ட், அந்த பாவம் வந்து அப்போ வர பாவம் தான். அது வந்து இன்னொரு வாட்டி நீ இன்னொரு காப்பி பண்ணா கூட அது நம்மளுக்கு அது வராது. அது வந்து இதுதான் கத்துண்ட ஒரு பெரிய, நம்மளே ரிப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அது போடல, அது போட்டாதான் அது என்ன இன்னும் அதே மாதிரி ஆகும். இது பண்ணி காப்பி பண்ணிடலாம், வரவே வரும். எல்லாம் நீ கிராஃப் பாட்டு போட என்ன பண்ணாலும் அது வராது கண்டிப்பா. அந்த பாவம், அது அந்த பாவம் முக்கியம். ஸோ கிருஷ்ணா ஃபார் டுடேல தேசிகனை பத்தி ஒரு சீரீஸ், ஏன்னா தேசிகன்ட்டேந்து இவ்வளவு விஷயம் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சுவாமி தேசிகனை பத்தி ஒரு சீரீஸ் மாதிரி இத்தனை நாள் வரலன்னா கூட ஒரு தேசிகா டெய்லி டீம்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட், ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் தேசிகன் வந்து எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இது கோபால வம்சதி, ஹைகிரி சுத்திர சிலது, இப்போ வந்து காமாசி காஷ்டகத்துல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்துட்டு பண்ணிருக்கேன். அதுல இப்போ வந்து சங்கல்ப சூரியோதயம், அது ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக், அதுல இமேஜரி வந்து இது வரைக்கும் வேற யாரும் பண்ணாது. அதை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். அதுக்கு அது நான் பண்ணிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் நாள் ஆகும். கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் குணங்கள் ஆக்சுவலி இட் ஃபிட்ஸ் இன் நம்மளுடைய தாட்டுக்கும் அதுக்கும் ஒத்து போறது. அது அது இன்னும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு அத பண்ணிட்டு நான் சங்கல்ப சூரியோதயம் ரொம்ப, ஏன்னா அது பிடிச்சதுலயே அது ஒண்ணு. இந்த யாதவாபியுதயம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் மாதிரி இது. அதுக்கப்புறம் பாதுகா சாஸ்திரம், அது வந்து பாதுகா சாஸ்திரம் மாதிரி லாஸ்ட்ல அது வந்து ரொம்ப சூப்பர் ப்ராஜெக்ட். அது அவ்வளவு தெரியறதுக்கு இப்போ நம்ம வந்து போய் போய் ஒரு ஆச்சாரியன் கிட்ட போயிட்டு வரணும், அப்படிதான் காலக்ஷேபம் பண்ணி கத்துக்கணும். பட் அந்த மாதிரி டைம் அமையறது இல்ல. இது படம் போடுறது, இதுல இந்த ரெஃபரன்ஸ், இது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், இப்போ யாரும் கூப்பிடுற லெக்சர் இருக்கு, இது அது இதுலயே தட் இஸ் யூ டோன்ட் நோ. ஒவ்வொரு நாளும் வேற வேற மாதிரி இருக்கு. புரியுது, அது பெருமாள் எப்படி சங்கல்பிக்கிறாரோ அதுக்கு தான் நம்ம பண்ணேன். ஆனா தேசிகந்து எல்லாமே போடணும்னு ஆசை, அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இத்தனை நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேசிகா டெய்லி சார்பா வி ஆர் வெரி பிளீஸ் டு ஹாவ் யூ ஆன் திஸ் ஷோ. அதனால ரொம்ப தன்யோஸ்மி இன்னைக்கு வந்து நடத்தி கொடுத்ததுக்கு. அடியன் தாசன். அடியன் தாசன், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அடியன். கண்ணு.